தேடினேன் வா. ராலிதன் வந்ததும் ராலிலேன் வா. தென்றலே தென்றலே தேடினேன் வா. வாலிபம் வந்ததும் வாடினேன் வா. உன் கண்ணுக்குள் நின்ற வெப்பங்கள் தென்றலே தென்றலே தேடினேன் வா. வாலிபம் வந்ததும் வாடினேன் வா. பருவம் வந்தது உன்னையார் பழக சொன்னது. ஆஹா பறவை வந்தது மரமா கடிதம் போட்டது. பெண்மை வயசு வந்தது உன்னையார் வருக வென்றது. ஆஹா நதியும் வந்தது கடலா கண்ணடித்தது. அடுக்கம் ஏனோ தென்றலே தென்றலே தேடினேன் வா. வாலிதம் வந்ததும் வாடினேன் வா. உன் கண்ணுக்குள் இந்த வெப்பங்கள் ஆஹாள்ளி கொட்டுங்கள். தென்றலே தென்றலே தேடினேன் வா. வாலிதம் வந்ததும் வாடினேன் வா. புதிய வெள்ளமே வாவா அணை உடைக்கவா. நீயோ அழகு ராஜ்யம் நாளும் படையெடுக்கவா. வாவா காமன் தம்பியே நீயும் கணை துடக்குவா. ஆசை மனது போலவே நானும் மடை திறக்கவா. இளமை மயக்கம் இதமாயிருக்கும் இருக்கும் இதயம் சுரக்கும் உயிரை கசக்கும் நெருக்கும் இன்பம். தென்றலே தென்றலே தேடினேன் வா. வாலிபம் வந்ததும் வாடினேன் வா. தென்றலே தென்றலே தேடினேன் வா. வாலிபம் வந்ததும் வாடினேன் வா. உன் கண்ணுக்குள் இந்த வெப்பங்கள் தென்றலே தென்றலே தேடினேன் வா.